பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சற்றென்று மாறுது வானிலை, பெண்ணே உன் மேல் பிழை, நில்லாமல் வீசிடும் பேரலை, நெஞ்சுக்குள் நீந்திடும் தாரரை, உன் வண்ணம் சூடிய காரிகை, பெண்ணே நீ காஞ்சனை. ஓ சாந்தி சாந்தி, ஓ சாந்தி, என் உயிரை உயிரை நீ ஏந்தி, ஏன் சென்றாய் சென்றாய் எனை தாண்டி, இனி நீதான் எந்த நந்தாது. கள்ளத்தனம் ஏதும் இல்ல, புன்னகையோ போகும் இல்ல. நீ நின்ற இடம் என்றால் விலையேறி போகாதோ, நீ செல்லும் வழியெல்லாம் பனி கட்டியாகாதோ, என்னோடு வா வீடு வரைக்கும், என் வீட்டை பார் என்னை பிடிக்கும். இவள் யாரோ யாரோ தெரியாத இவள் பின்னால் நெஞ்சை போகாத, இது பொய்யோ மெய்யோ தெரியாத இவள் பின்னால் நெஞ்சை போகாத. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சற்றென்று மாறுது வானிலை, பெண்ணே உன் மேல் பிழை. நில்லாமல் வீசிடும் பேரலை, நெஞ்சுக்குள் நீந்திடும் தாரரை, உன் வண்ணம் சூடிய காரிகை, பெண்ணே நீ காஞ்சனை.